தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே பாதையில் நிழலாகுவேன் உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம் உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே உந்தன் திருநாமமே என் திருமந்திரம் உந்தன் திருநாமமே என் திருமந்திரம் நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே போதும் உங்கள் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன் எந்தன் வாழ்வின் ராகம் நீயே உந்தன் அபிஷேக சந்தனம் நானாகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நானாகுவேன் தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே மண்ணில் என்னாலும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் வண்ணமாமழை நீ என அருள் செய்கவே தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே